ஒரு பெரிய பணக்காரர் கோடி கோடியா சொத்து வச்சு ஒன்றும் நிம்மதியா இல்லைன்னு கடைசியில் எடுத்து தூக்கி எரிஞ்சு விட்டு என்னடா பிரயோஜனம்னு எல்லாத்தையும் மாற்றி ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு யாராவது எனக்கு நிம்மதி கொடுங்கோ யாராவது நிம்மதி கொடுங்கோ தெருத்துருவா அழிஞ்சாரோ. ஒரு மரத்தில் ஒரு சாமியார் உட்காந்துருந்தார், அவர்கிட்ட கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சு எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மனசில் ஒரு துளி சந்தோஷம். உடனே அவர் கேட்டார், ஒரு கீற்று, ஒரு ரேகை, ஒரு சின்ன மின்னல் அளவு நிம்மதியே எனக்கு இல்லை அப்படியா சொல்லிட்டே இருக்கும்போது சாமியார் டபக்குன்னு பாஞ்சு மூட்டை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சார். இவன் ஒன்றும் துரத்திக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ துரத்திக்கிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி தெருவில் ஓடி எல்லாம் ஓடி கடைசியாக மறுபடியும் மரத்தடியில் அந்த சாமியார் வந்து நின்று இவனு வந்தவொடனே மூட்டையை தூக்கி அப்படி போட்டு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாரான். நிம்மதியாக இருக்கு, இது ஏற்கனவே உங்ககிட்ட தானே இருந்தது. ஆமாம், அது இப்போ நான் பிடுங்கிட்டு திருப்பி கொடுத்தோன்னு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அது என்ன ஒன்றே ஒன்றுனா அது உங்ககிட்ட இருந்ததுங்கிறது உனக்கு தெரியல. அதுபோல் ஆனந்தம் என்பது வெளியிலிருந்து நீங்கள் பெறுகிற இரவல் சரக்கல்ல, அதுதான் இயல்பு நிலை. அது நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரியாத குழப்பம்தான் துக்கம். இது நம்மிடத்தில் இருக்கிறது அதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபம் என்பதை தெரிந்து கொள்ளாததுதான் துக்கம், துயரம், வேதனை, பலவிதமான குழப்பம். அது அதனுடைய இயல்பான நிலை அந்த ஆனந்த நிலைதான். அப்ப அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம்னா புத்தி அறிவு, விஞ்ஞானமய கோஷம், இத்தனைக்கு மேல ஆனந்தமய கோஷம் என்பது ஆத்மாவுடைய இயல்பான சொரூப நிலை. இதை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை. வாழ்க்கையின் பயணம் என்பது துக்கத்திலிருந்து துக்கத்தை நோக்கி போவதல்ல, ஆனந்தத்திலிருந்து துக்கத்தை நோக்கி போவதல்ல. வாழ்க்கையின் பயணம் என்பது ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கி செல்வது.